அப்புறம் இன்னொரு சந்தேகம் ஐயா, அந்த நாயுடு என்ன என்னவோ பேர் அவருக்கு, நாயுடு ஆந்திரக்காரன்னு நினைக்கிறேன், அந்த 1 ஏக்கருக்கு 95 மூட்டை நெல் எடுத்திருக்காருன்ற மாதிரி அவருடைய வீடியோ பதிவு ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில். திருவண்ணாமலையில் வந்து பேசிட்டு போயிருக்காரு ஈஸ்வர் அவங்க மூலிமா. அவர் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணி விடுங்க, தண்ணி வந்து அதிகமாக தண்ணி நிறுத்திட்டே இருந்தால் அந்த சுவாசிக்கிற தன்மையாக அந்த குத்து விடுறது வந்து குத்தல் வந்து ரொம்ப கம்மியாக வரும் தண்ணி இருந்துகிட்டே இருந்தால் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை தான் சொல்லியிருந்தார். அதனால் தண்ணி விட்டால் ஈவினிங்குள்ளே தண்ணி இழுத்துடணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த சுவாசிக்கிற தன்மை அந்த பயிருக்கு வரும், குத்தல் நிறையா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார். அப்போ அப்படி சொல்லும்போது இப்போ நீங்கள் வந்து தண்ணி நிறுத்த சொல்லிடுறீங்க, நிறுத்திட்டே இருந்தால் அந்த குத்தல் வர்றது குறையுங்களா இல்லை பயிர் அழுகுமான்றது எனக்கு அந்த ஒரு பாதி சந்தேகம் தீர்ந்துருச்சு. இன்னும் பாதி சந்தேகம் அந்த சீரகதம்பை மட்டும் அந்த தண்ணி இழு தொடர்ந்து 1 வாரமாக இருக்கும்போது அது பாதிக்குங்களா பயிர் அப்படின்றது உங்கள் அனுபவத்தில் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேற என்ன அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி சொன்னால் அது ஒரு ஆறுதலாக இருக்கும். இங்கே எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் திட்டுறாங்க தண்ணியிலே இப்போ அப்படி விட்டால் அது எப்படி கொஞ்சமாக மேலே ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச்சாவது தெரிஞ்சாதானே சுவாசிக்கும், அந்த பயிர் சுவாசித்தா தானே உயிரோடு இருக்க முடியும், தண்ணியிலே 24 ஹவர்ஸ் அப்படியே மூழ்கி இருந்தால் பயிர் எப்படி வரும், கொஞ்சமாக தான் உடச்சி விடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் சரி, இந்த உடச்சி விட்டாலும் அந்த கிணத்து பக்கம்தான் தண்ணி வர மாதிரி இருக்குது, அப்படி எதுனா விடலாங்களா இல்லை இப்படியே விட்றதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் நான் தைரியமாக போல்டாக சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஐயா. எனக்கு பயிர் சுத்தமாக வராது போகக்கூடாது, அதான் என்னுடைய கான்செப்ட். கஷ்டப்பட்டு நட்டுச்சு, தண்ணியும் சேமிக்கணும் பயிரும் வரக்கூடாது, இது வரணும், அதான் என்னுடைய ஆசை. ஆனால் அது உங்கள் அனுபவத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இது மாதிரி பயிர் கண்டிப்பாக இந்த இடத்துல சேமித்து வச்சேன் என்னுடைய அன்பாக கேட்குறேன். அது மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் ஆச்சு அதே தண்ணி நம்ம வெளியே நம்ம நிலத்தை விட்டு வெளியே போகாமல் தான் நான் தண்ணி பக்கத்தில் நிறுத்தணும்னு சொல்கிறேன், அது வேணாம்னு சொல்கிறீங்க, அது என்ன காரணம்னு புரியல எனக்கு. டைரெக்டாக தான் கிணத்துல விடக்கூடாது, கிணத்துலேருந்து 10 அடி தள்ளி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்குது அங்கே வர மாதிரி கூட விடக்கூடாதுங்களான்றது என்னுடைய சந்தேகம், வேறு என்ன இல்லை. அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா அது நான் 4 பேர்கிட்ட சொல்லுவேன், அது எப்படி தண்ணி நிறுத்தினா அது சாகாத பயிர் அப்படின்றது மாதிரி அது கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. சூரிய வெளியே படாமல் தண்ணிக்குள்ளே பயிர் 24 ஹவர்ஸ் தொடர்ந்து 1 வாரம் இருந்தால் பாதிப்பு இருக்காது, அது ஏன் இருக்காது அப்படி கொஞ்சம் புரிதல் எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நன்றி.